பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. ஓ தோளுக்காத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது. சூடம் போல கரையிறே ஒன்னால, காத்துல சூடம் போல கரையிறே ஒன்னால, கண்ணாடி வள முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாண வரம் ஒன்னால தெரும் நன்னாள் நினைச்சாச்சு. சின்ன வயசுக்குள்ள கன்னி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே, கல்யாணம் கச்சேரி எப்போது. உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. வீசும் காத்து வளைக்குதே என பார்த்து, வாங்களே நேரம் பார்த்து வந்து என்ன காப்பாத்து, குத்தால மழை என் மேல விழ அப்போது சூடாச்சு, எப்போது என பத்தாக என் தேவை ஏடாச்சு, மஞ்சள் குளிக்க இல நெஞ்சு வச்சேனே சின்ன ராசா. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.